ரொம்ப ரொம்ப ஜாலி, மிப்பேடி சுத்த பேசு காலி, அப்பம் பேச்ச தட்ட மாட்டோம், வாத்தியார் லெக்சர் கேட்ட ஓட்டோம், விளையாட்டு பசங்க பைச கோரைங்க, விளையாண்டா கூட நாங்க சீரியஸ் வனகாசு குறைஞ்சா பெண்டோட தெரியுமோ, அவகாசம் முடிஞ்சா டேடி பாக்கெட்ட கிழிப்போம். கூட்டு போலனே